Smile, please. கண்ணுக்கும் கண்ணுக்கும் மோதல் நெஞ்சத்தை நீ தந்தால் காதல் கண்ணுக்கும் கண்ணுக்கும் மோதல் நெஞ்சத்தை நீ தந்தால் காதல் என்னென்ன இன்பம் வாழ்க வாழ்கவே மாலை தென்றலே மாலை கொண்டு வா வேலை வந்ததே வாழ்த்து பாடவா கண்ணுக்கும் கண்ணுக்கும் மோதல் நெஞ்சத்தை நீ தந்தால் காதல் நினைக்க தெரிந்த மனம் மறக்க தெரிவதில்லை கவிஞரின் கவிதை உயிரின் உறவு இது உணரும் தருணம் இது நடத்தட்டும் வயது நினைக்க தெரிந்த மனம் மறக்க தெரிவதில்லை கவிஞரின் கவிதை உயிரின் உறவு இது உணரும் தருணம் இது நடத்தட்டும் வயதை மாணிக்க தீவே மாலை பூவே காண கண் கோடி வேண்டும் தாயே ஆணி பொந்தேகம் ஆனந்த வேகம் மாலை தென்றலே மாலை கொண்டு வா வேலை வந்ததே வாட்டு பாடவா கண்ணுக்கும் கண்ணுக்கும் மோதல் நெஞ்சத்தை நீ தந்தால் காதல் பிடித்து பருவ படையெடுத்து ஜெயித்திடும் இனமே அபய குரல் கொடுத்து அழகு கரம் பிடித்து அடைக்கலம் மனமே உருவ கொடி பிடித்து பருவ படையெடுத்து ஜெயித்திடும் இனமே அபய குரல் கொடுத்து அழகு கரம் பிடித்து அடைக்கலம் மனமே தோற்றாலும் தேனே நான் தான் ராஜா ஏற்றுக்கொண்டால் தான் வாழ்வேன் ரோஜா நீருக்கு நேராய் நெஞ்சத்தை பாராய் மாலை தென்றலே மாலை கொண்டு வா வேலை வந்ததே வாழ்த்து பாடவா கண்ணுக்கும் கண்ணுக்கும் மோதல் நெஞ்சத்தை நீ தந்தால் காதல் என்னென்ன இன்பம் வாழ்க வாழ்கவே மாலை தென்றலே மாலை கொண்டு வா வேலை வந்ததே வாழ்த்து பாடவா